श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं श्री विष्णु चित्रकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदावनन्य शरणः शरणं प्रपद्ये. இதுவரையில் பதினோராவது சர்க்கத்தில் 34 ஸ்லோகங்கள் பார்த்துள்ளோம். விதவிதமான சந்தேசங்களை அவள் அனுக்கிரகை மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கிறாள். அவைகளையெல்லாம் அனுக்கிரகா பகவானிடத்தில் விஜாபித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பிரசங்கத்தில் அதே கண்டினியூவேஷன் தான் இன்னிக்கும். ரங்கி கேள்யுபவனேஷு வெங்கடாராமபூதர முகேஷு தாமசு மாம்பியோக பரிதூனமானசாம் நியஸ்யதேத்யவிததாதி சாசகீஹி. ரங்கி கேள்யுபவனேஷு வெங்கடாராமபூதர முகேஷு தாமசு மாம் வியோக பரிதூனமானசாம் நியஸ்யத இதி அபிததாதி சாசகீஹி. அதாவது ஸ்ரீரங்கநாதனுடைய உபவனங்கள் தோட்டங்களில், விளையாட்டிற்காக செய்யப்பட்ட தோட்டங்களிலும், வெங்கடாராமபூதர முகேஷு வெங்கடேசனான பகவான் ஸ்ரீனிவாசனுடைய வெங்கட மலை இருக்கிறதே, அந்த மலையில் ஆராமபூதர முகேஷு அங்கு பகவான் அழகாக தான் சஞ்சாரம் செய்வதற்காக செய்யப்பட்டுள்ள பூதர முகேஷு ஆராமபூதர முகேஷு வெங்கடாராம என்று வெங்கடகிரியில் உள்ள தோட்டங்கள் இருக்கிறதே, அந்த மலைப்பகுதிகளில் உள்ள தோட்டங்கள், அதன் முகடுகளில் அப்படிப்பட்ட உத்தமமான தாமங்களில், திவ்ய தேசங்களில், வியோக பரிதூனமான சாம் வியோகத்தினால் மிகவும் கஷ்டப்படுகின்ற என்னை நியஸ்யத அங்கு வைத்து விடுங்கள் என்னை என்று அபிததாதி சாசகிஹி என்று வெங்கடத்திற்கே என்னை உய்த்திடுமின், ஸ்ரீரங்கத்திலேயே என்னை உய்த்திடுமின் என்றெல்லாம் அவள் பாடுகிற அந்த பாசுரங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு, ரங்கி கேள்யுபவனேஷு வெங்கடாராம பூதர முகேஷு தாமசு மாம் வியோக பரிதூனமானசாம் மாம் நியஸ்யத இதி அபிததாதி சா சகீஹி. சா கோதா சகீஹி அபிததாதி, தன்னுடைய தோழிகளைச் சொல்லுகிறாள், என்னை அங்கு கொண்டு விட்டுவிடுங்கள், நான் திருவேங்கடத்திற்கே என்னை உய்த்திடுமின் என்கிறாள். ரங்கநாதருக்கே என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்கிறாள். இப்படி தான் விரக வேதனையை அனுபவிக்க முடியாமல் இவ்வாறு அங்கு கொண்டு விட்டுவிட்டால், ஒருவேளை பகவத் சம்பந்த இடமானபடினால், ரங்கநாதர் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம், ஸ்ரீனிவாசர் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் என்னை விட்டுவிடுங்கள், ஒருவேளை என்னுடைய தாபம் குறைகிறதா என்று பார்ப்போம் என்ற எண்ணத்தில் கூறுகிறாள் என்று அனுக்கிரகை பகவானிடம் விஞ்ஞாபிக்கிறாள். கம்புனா நிஜகராக்ரவர்த்தினாம் ரங்கராட பரிதிருப்தமானசஹா மாமகம் சகர கம்புமீஹதே யத்யுபைது மம கோச்சரம் த்ரிஷோஹோ. கம்புனா நிஜ கராக்ரவர்த்தினா, கையில் உள்ள சங்கம் இருக்கிறதே, அதனால் திருப்தி ஏற்படாமல் அவர் ரங்கராஜனான அந்த ஸ்ரீ ரங்கநாத பகவான் தன்னிடத்தில் இவ்வளவு அழகான சங்கம் இருக்கிறதே என்று அதனால் சந்தோஷப்படாமல், என்னுடைய கையில் உள்ள கரக்கம்பு, கையில் உள்ள வளையம் இருக்கிறதே, அதையும் ஈகத்தே ஆசைப்படுகிறார். யத்யுபைது மம கோச்சரம் த்ரிஷோஹோ. அப்படி கணக்கு அவருக்கு தேவை என்றால் என் எதிரில் வந்து விடட்டும், நானே கொடுத்து விடுகிறேன் என்ற அர்த்தத்தில் இவ்வாறு பாசுரங்களை அமைக்கிறாள். சாகராவர்த்ததரா திரிவிஷ்டபத்ராண சாசன கலா பராயணஹாம் அத்யரங்கதனிகாசமாமகாது கங்கணம் கதமபாகரத் கராது. சாகராவிருத்ததரா, மூன்று சமுத்திரங்களாலும் சூழப்பட்ட இந்த உயர்ந்த பிருத்திவி என்கிற இந்த உலகத்தையும், திரிவிஷ்டப என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தையும், ஸ்திராண சாசன கலாபராயணா, பரித்ராணம் செய்வதிலும் சாசனம் செய்வதிலும் அவைகளை எல்லாம் ஆளுவதிலும் கலாபராயணா, ஆளுவது என்ற கலையில் அவர் சிரேஷ்டமாக விளங்கக்கூடியவராக, அதுவே ஆளுவதையே தொழிலாக கொண்ட அவர், அதாவது சம்பூர்ண லோகத்தையும் பூலோகத்தையும் புவர்லோகத்தையும் சுவர்லோகத்தையும் ஆளுகின்ற சாமர்த்தியமுடையவராக இருக்கக்கூடியவர், அத்ய ரங்கதனிகா, அப்படிப்பட்ட ரங்கநாத கஷேத்திரத்தில் ரங்கநாதராக ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய ரங்கநாதர் என்கிற தனிகர், மாமகாத்து கங்கணம் கதமபாகரத் கராத்து, மாமகாத்து கராத், என்னுடைய கையிலிருந்து கங்கணத்தை எப்படி திருடிக் கொண்டார் என்று கேள்வி கேட்கிறாள் தன்னுடைய பாசுரங்களில். வாமனத்வமதிகம்ய ரங்கராட்டு கங்கணம் பலிகராத்யத கிரஹீத்து அப்ரபூதமிதி தத் விசிந்தயன் யாச்சதேஜ்ய மம பாணி கங்கணம். வாமன பகவானாக அவதரித்து வாமனத்துவத்தை தானே ஏற்றுக்கொண்டு சிறிய வட்டுவாகத்தான் எழுந்தருளி ரங்கராட்டு இந்த ரங்கராஜன் பலிகராத்யத கிரஹீத்து கங்கணம், பலியினுடைய கையிலேந்து எந்த ஒரு கங்கணத்தை அவர் வாங்கி கொண்டாரோ அது அப்ரபூதம், அது போதாது என்று, பிரபூதம் அது போராது, அது அதிகமாக இல்லை என்று நினைத்தோ என்னவோ, தத் விசிந்தையன் அதை நினைத்து யாச்சதேத்ய மம பாணி கங்கணம், என்னுடைய பாணி கங்கணத்தையும் கேட்கிறார், கடல் வலையைத்தானும் கடல் வலையே ஆக்கினரே, அதாவது அவள் மெலிந்து விடுவதனால் தானே வளையலானது கயன்று விடுறதுனால என்னுடைய கையில் இருக்கிற வளையலை அவர் கடல் வலையைத்தானும் கடல் வலையே ஆக்கினதே என்றும், அது போராதுன்னுட்டு வாமன அவதாரத்தில் தான் பலிச்சக்கரவர்த்தியிலேருந்து வாங்கின்ற கங்கணங்கள்லாம் போராதுன்னுட்டு என்னுடைய கங்கணத்தை வேற அவர் கேட்கிறார் பத்தியா, அப்படி என்று கூறுகிறாள். என்ன கங்கணத்தை வாங்கிக் கொள்வது ஆசைப்படுவது எப்படி தெரிகிறதுன்னா, மெலிந்து விடுகிறாள் ரங்கநாதரை நினைத்து, அப்போ கைகளை விழருது பத்தியா, அவர் ஆசைப்படுறார் பத்தியா, சுடி கொடுத்த சுடர்கொடி என்று நான் சுடி கொடுத்த மாலையை அணிவதில் சந்தோஷமில்லை, என்னுடைய வளையலும் தேவைப்படுகிறது போலும் என்று. ராகபோஜனக நந்தினீ கிருத்தே பத்த சிந்துரமி ஹத்ய அபிஹத்ய ராட்சசான் தாமலப்த புனரீதிருஷ தானலப்த தாமலப்த புனரீதிருஷ கதம் நாஸ்மரன் மம சரங்கநாயகா. ராகவன் ராமராக இருந்த சமயத்தில் ஜனகநந்தினியான சீதைக்காக சேதுபந்தனம் செய்து சேதுவை கட்டி ராட்சசான் அபிஹத்திய ராட்சசர்களை எல்லாம் கொன்று அவளை அடைந்தாள். அப்படிப்பட்ட அவர் என்னையே நினைச்சு கூட பார்க்கல இந்த ரங்கநாயகர், சீதைக்காக அவ்வளவு பண்ணாரே, எனக்காக கொஞ்சமாவது பண்ணக்கூடாதா, நானும் அவ்வளவே காதல் அவரிடம் கொண்டுள்ளேன் அல்லவா, என்னை எதற்கு நாஸ்மரத்து, என்னையே நினைத்து கூட பார்க்கவில்லை அவர், இவ்வாறு எல்லாருக்கும் சர்வலோக சரண்யன், எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கிறவன் என்று சொல்வதெல்லாம் பொய்யோ என்று அர்த்தம் துணிக்க, ராகவோஜனக நந்தினீ கிருத்தே பத்த சிந்துரபிஹத்ய ராட்சசான் தாமலப்த புனரீதிஷ்கதம் தான் அலப்தன் இருக்கக்கூடாது, வேற ஏதோ பதம் இருக்கணும், அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ராட்சசான் அபிஹத்திய தாம் அலபத, அவளை அடைந்தார்னு இருக்கணும், புனரீது அப்படி அலபத்தாவும் இருக்க முடியாது, ஏன்னா சந்தஸ் பங்கம் வருது, தாம் அலப்தன்னு இருந்தால் அந்த அர்த்தம் வராது, அதனால வேற ஏதோ சப்தம் அது. புனரீதிஷா, அப்படிப்பட்ட அவர் கதம் நாஸ்மரன் மம சதங்கனா, என்னையே நினைத்து கூட பார்க்கவில்லை, நானும் அவருக்காக ஏங்குவது அந்த சர்வஜ்ஞருக்கு தெரியுமே என்று கூறுகிறாள். மஜ்ஜதீம் பிரளய சாகரே புவம் எஸ் சமேத்திய சனி கிருஷ்டதம் ஸ்ரிதாம் ரக்ஷதி ஸ்ம சமுதஞ்ச சோத்யமாம் சோகசாகரகதாம் நமன்யதே. மஜ்ஜதீம் பிரளயசாகரே புவம், பிரளயசாகரத்தில் பிரளயம் என்கிற பெரிய சமுத்திரத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த இந்த பூமியை எந்த ஒரு பகவான் தான் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கோரைப்பற்களால் வெளிக்கொணர்ந்தாரோ ரட்சித்தாரோ அப்படிப்பட்ட அவர் என்னை சோகசாகரத்தில் மூழ்குகின்ற என்னை எவ்வாறு கதம் ந மன்யதே, எப்படி நினைத்து கூட பார்க்கவில்லை, அவர் எல்லோரையும் ரட்சிப்பவர் அல்லவா, அன்று பூமி தேவியை ரட்சித்தாரே, தன்னுடைய கோரைப்பற்களால் வெளிக்கொணர்ந்து ரட்சித்தாரே, அப்படிப்பட்டவர் நான் சோகசாகரத்தில் மக்னையாக இருக்கின்றேனே, சோகம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேனே, என்னை ஏன் அவர் நினைத்தும் பார்க்கவில்லை என்று கேட்கிறாள். என்று அனுகிரகை சொல்லுகிறாள். உத்விபக்ஷ சிசுபால சந்நிதௌ ருக்மிணீம் அபஹரன் புரா பலாத்து காமினி சுசகிருணோ பிபாம் கதம் ரங்கபூபதி ரசாவுபேக்ஷதே. அதே மாதிரியாக கிருஷ்ணாவதாரத்திலும் உத்விபக்ஷ சிசுப ரொம்ப திமிர் பிடிச்சவனான எதிரியான உத்விபக்ஷ விபக்ஷம்னா எதிரி, அப்படிப்பட்ட பிரபலமான எதிரியாக இருக்கக்கூடிய சிசுபாலனுடைய எதிரிலேயே ருக்மிணி மபகரன் ருக்மிணியை திரட்டி கொண்டு வந்து பலாத் தான் அபகரித்து அவளை கல்யாணம் செய்து கொண்டது மட்டுமில்லாமல் காமினிஷு தன்னுடைய எல்லா கோபஸ்திரீகளான காமினிகள் விஷயத்திலும் தயவுடன் கூடியே இருந்த அவர் தயவுடன் கூட சகிருணஹா அபி சகிருணான தயா சகிருணோபி நிர்கிருணஹன தய இல்லாதவர் சகிருணஹன தயையுடையவராக இருந்த அவர் கதம் ரங்கபூபதி ரசா உபேக்ஷத்தே மாம், அப்படிப்பட்டவர் என்னை மட்டும் ஏன் உதாசீனப்படுத்துகிறார், என்னை மட்டும் ஏன் திரஸ்கரிக்கிறார். உத்விபக்ஷ சிசுபால சந்நிதௌ ருக்மிணீம் அபஹரன் புராபலாத்து காமினீ சுசகிருணோபி மாம் கதம் ரங்கபூபதி ரசா உபேக்ஷதே. தந்தி கௌதம வதூ விபீஷண திரௌபதி பிரபதி தீனரக்ஷிணாம் ரங்கனே துரமலம் யசோமயா தீனயாத்யமலினீகரிஷ்யதே. எத்தனை பேரை அவர் ரக்ஷணம் பண்ணியிருக்கார். தந்தி என்கிற யானை என்ன, தந்தம் இருக்கிறதுனால தந்தின்னு யானைக்கு பேரு, அந்த ஆதிமூலமேன்னு சொன்ன அந்த யானையையும் கௌதம வது என்று சொல்லக்கூடியதான அகல்யையையும் விபீஷணனையும் திரௌபதி முதலானவர்களையும் முதலானவர்களான கஷ்டப்படுபவர்களை ரட்சித்தவரான அவர் அப்படிப்பட்ட ரங்கநேத்துகு அமலம் யசகா அப்படிப்பட்ட ரக்ஷியாக விளங்க எல்லோரையும் ரட்சிப்பவராக விளங்கக்கூடிய ரங்கநாயகருடைய விசுத்தமான யசஸ் இருக்கிறதே, பரிசுத்தமான அமலமான யசஸ் இருக்கிறதே, அது என்னால்தான் மலினமாகப் போகிறது, என்னால்தான் அழுக்குப்படிந்ததாக ஆகப் போகிறது. இது நாள் முதல் அவர் எல்லோரையும் காப்பாற்றியுள்ளார், என்னை காப்பாற்றாவிட்டால் அது என் பெயரை சொல்லியே அது அவருக்கு அழுக்காகவும் இழுக்காகவும் அமைந்துவிடும் என்று அவள் கொஞ்சம் பெருமாளுக்கு உம்ம பெயரே கெட்டு போயிடும் சுவாமின்னு சொல்ற மாதிரியாக சொல்லி அனுப்புகிறாள். அதை அனுகிரகை விஞ்ஞாபிக்கிறாள். தந்தி கௌதம வதூ விபீஷண திரௌபதி பிரபதி தீனரக்ஷிணாம் ரங்கனே துரமலம் யசோமயா தீனயாத்யமலினீகரிஷ்யதே. யத்வதீய விரஹேன ஜீவிதும் சக்னுயாம் கதமபி இத்யுதீர்ய ச நாஸ்மரன் மம சிரம் சரங்கராட் தத்விஜிஹ்வசயனீய சம்ஸ்தராத். எல்லா சேத்தனர்களையும் எல்லா சேத்தனர்களுக்கும் என்ன சொல்றார், உன் நீ இல்லாமல் நாங்கள் இல்லை என்று ஒவ்வொரு சேத்தனருக்கும் ஆஸ்வாசம் பண்ணக்கூடியவர் என்னையும் பார்த்து நீ இல்லாமல் நான் எப்படிமா ஜீவிக்க முடியும் என்று என்னை பார்த்து அந்த சொப்னத்தில் கேட்டாரே, அப்படிப்பட்டவர் சொப்னத்தில் அவ்வாறு பேசிவிட்டு நாஸ்மரன் மம சிரம் சரங்கரா ரொம்ப நாளாக என்ன நினைக்காம இருக்காரே, இது எதனாலடான்னா சொன்னது ஒன்று செய்யறது ஒன்று, இது அவர் அந்த ரெண்டு நாக்கையுடைய சயனியம் இருக்கிறதே அவருடைய ஆதிசேஷன் என்கிற படுக்கை அதனுடைய சம்சர்க்கத்தினால்தான்மா இது ஏற்பட்டுள்ளது. ஒரு நாக்கால் அப்படி பேசி இன்னொரு நாக்கால் இப்படி பேசுகிறாரே, ரெண்டு நாக்கு அவருக்கு ரெண்டு நாக்காக ஆயிடுத்து அவருக்கு, எதனாலடான்னா அந்த திஜிஹ்வம்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாக்கையுடைய ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருப்பதனால் தான் இவருக்கு இந்த மாதிரியான சுவாவம் வந்ததோ, சொன்னது ஒன்று பண்ணுறது வேற ஒன்று, சொன்னது ஒன்று மறந்துட்டாரத சொன்னதை ரெண்டு நாக்கு இருக்கோ இவருக்கும் என்று உபாலம்பம் பண்ணுகிறாள், கிண்டலாக பேசுகிறாள். இத்யுதீரிய வசசாம் நிபந்தனம் தேவசா துவதனுராக சூச்சகம் ரங்கராஜபவதங்கிலிப்சயா கண்டவத்தினஜாதி ஜீவிதம் அழகா சொல்றா பார்த்த. இப்படியாக சொல்லிவிட்டு அனுகிரகை வசசாம் நிபந்தனம் அவள் சொன்ன வார்த்தைகளினுடைய கட்டு எல்லாவற்றையும் கட்டி கட்டு கட்டாக சொன்ன வார்த்தைகள் என்னென்ன அப்படி கட்டி அழகா சொல்லியிருக்காளே, அந்த கட்டி பேசின பேச்சுகளை எல்லாம் அனுராக என்னடா அந்த பேச்செல்லாம் என்ன சொல்றது, கடைசியில ஆகத்திய சமூகமா டோட்டலா என்ன சொல்றதுன்னா அனுராக சூச்ச நிபந்தனம் உன்கிட்ட அவளுக்கு இருக்கிற காதலை சொல்லக்கூடியதான இந்த கட்டுரை இருக்கிறதே, அந்த கட்டுரை கட்டுரை தான் கரெக்டா சப்தம் நிபந்தனம் கட்டுரை இருக்கிறதே, அதை ரங்கராஜ பவதங்கிலிப்சையா உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கிற ஆசையினால் என்ன ஒன்று பண்ணிட்டு இருக்கான கண்டவர்த்தி நஜகாத், அவள் கண்டபரியந்தம் வந்துருத்து ஜீவிதம் கொஞ்சம் விட்டா போயிடும், அப்படி இருக்கிற ஜீவிதத்தை கையால் பிடிச்சு வச்சுருக்கா, கண்டவர்த்தி ஜீவிதம் கண்டபரியந்தம் இருக்கிற ஜீவிதத்தை அப்படின்னா விட்டா வாய விட்டா போயிடும், அப்படி இருக்கிற ஜீவிதத்தை உனக்காக பிடிச்சு வச்சுருக்காமா அப்படின்னு ரங்கநாதரிடத்தில் அனுகிரகையானவள் தன் தோழிக்காக பரிந்து பரிந்து அவள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அழகாக சொல்லி முடித்தாள். அதை கேட்ட பகவான் என்ன பண்ணுறார்ன்றத 45வது ஸ்லோகம் சொல்றது. தன்னிஷம்ய வசனம் தயோதிதம் தத்தசா பிரணய பங்கி சூச்சகம் கேதமோதவிவசீகதாசய பிரத்யுவாச்ச பகவான் அனுகிரகம். அதை கேட்டு அந்த அற்புதமான அனுகிரகையினுடைய வச்சனத்தை கேட்டு எவ்வாறு கோதை பேசினாள் என்பதையும் நன்றாக புரிந்து கொண்டு அந்த தசா பிரணய பங்கி சூச்சகம் அந்த அவளுடைய கஷ்டமான தசை இருக்கிறதே அந்த அதை போக்கடிப்பதற்காக சூச்சகமான ஒரு வார்த்தையாக விளங்கக்கூடிய கேதமோத விவசீகிருத்தாசயா கஷ்டத்தினாலும் சந்தோஷத்தினாலும் விவசீகிருத்தாசயா ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு ஐயோ இவ்வளோ எனக்காக சிரமப்படுறாளேன்னு இருக்கு ஆஹா என்ன அவள் ஆசைப்படுறா அப்படின்றதுனால ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கு. பகவானே இருந்தாலும் ஆசைப்படாமல் ஒரு பெண்ணை தான் வசீகரணம் பண்ணக்கூடாது இல்லையோ அதனால அவளும் ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். பிரத்யுவாச்ச பகவான் அனுகிரகம் அப்படிப்பட்ட சந்தோஷமும் வருத்தமும் கலந்த எண்ணங்களை உடையவராக அந்த பகவான் அனுகிரகையை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று 45வது ஸ்லோகம் சொல்லுகிறது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் என்ன சொன்னார்ன்றத நம்ம பார்க்க போறோம். எதுக்கும் ஒரு ஸ்லோகம் வாசி வைக்கிறேன். பஞ்சபிஹி பிரசவ சாயகை ஸ்மராம் மாம் துதாலிஹதயேன கேவலம் அத்ரச பிரஹரதீதி யத்ததஹா த்வத்சகீ த்விகுணி தெய்வமேவ்யதாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.